சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியது இரவு. ஏழு கடல் தாண்டித்தான், ஏழு மலை தாண்டித்தான், இங்க ரத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பாக்குறேன். கேளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். கூறப்பட்ட சேலைதான் வாங்க சொல்லி கேக்குறேன். கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவர கேட்டு உன்ன சுமக்கவா. முருகுதே, முருகுதே, ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்ன பார்த்ததாலே. சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா. முருகதே